உங்கள் புழ கதை தோட்டத்து வரவியுள் உங்கள் புழ கடை தோட்டத்து வரவியுள் உங்கள் புழ கடை தோட்டத்து வரவியுள் செங்கழனி வாய் நிகழ்ந்து அம்பல் வாய்க்கும் பின்னால் உங்கள் புழ கடையை தோட்டத்து வரவியுள் செங்கழனி வாய் நிகழ்ந்து அம்பல் வாய்க்கும் பின்னால் செங்கல் பொடி ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசுமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாய மே மே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தைகசிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே மாதா பிதா இவ தயஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்யனகுலபதே த்வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரீகுலம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்ய மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீபக்திதார குலசேகர யோகி வாஹான் பக்தா குபிரேணு பரகால யதீந்திர மிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குசமுனிம் பிரணதோஸ்மி நித்யம் நீளாத்துங்கஸ்தனகிரிதடீசுப்தமுத்போஜ்ய கிருஷ்ணம் பாரார்த்யம் ஸ்வம் ஸ்ருதிசதசிரசித்திப்தமத்யாபயந்தி சோச்சிட்டாயாம் ப்ரதிதிகலிதம் யா பலாத்கிருத்ய பும்தே கோதாதஸ்யை நமைதமிதம் பூஜயே வாஸ்து பூயஹ. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடிய தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வனையாய் நாடினே வேங்கடவர்க்கென்னை விதி என்ன இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு. ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லி ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாட்சமாம் கருணையா கமலாமிவான்யாம் கோதாமனன்ய சரண சரணம் பிரபத்யே. உங்கள் புழக்கடை தோட்டத்து பாவியுள் செங்கழ நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்ன எழுப்புவான் வாய்ப்பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கையக்கண்ணானை பாடேலோரெம்பாவாய். இந்த பாசுரத்திலே நான் வன்மை உடைய ஒருத்தியை எழுப்புவதாக இருக்கு. வாய்ப்பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நான் உடையாய். நன்றாக வாய் பேசக்கூடியவர் நா வன்மை உடையவர் நானாதாய் வெட்கம் இல்லாதவர். ஏன்னா பேசுறதோடு சரி செய்யறதில்லை. எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் எங்களை முன்னாடி எழுப்பினேன்னு வாய் சொல்லிட்டோம். இவள் என்ன சொல்லியிருக்கா உங்களை எல்லாம் நான் நாளைக்கு வந்து எழுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ தூங்கிட்டான். இவள் எழுப்புறதுக்கு அவா வர வேண்டியதாயிட்டு அப்படிங்கிற அர்த்தத்துல பார்க்கணும். இங்க சுவாபதேசத்திலே பார்க்கும்போது ஆச்சரியமாக நம் ஆச்சாரியர்கள் எல்லாம் நான் வன்மை உடையவர் நாக்கினாலே பல கிரந்தங்கள் அவளை செய்தவர்கள் பல உபதேசங்கள் பல காலக்ஷேபங்கள் ஸ்ரீ ஆளவந்தார் அருளி செய்த கிரந்தங்கள் 8 ஸ்ரீ ராமானுஜர் அருளி செய்த கிரந்தங்கள் 9 ஸ்ரீ வேதாந்த தேசியன் அருளை செய்த கிரந்தங்கள் 100 மேல இப்படியாக ஏறிண்டே போயிருக்கு. ஜீவர்களுக்கு மனுஷர்களுக்கு ஹிதமானதை எடுத்துச் சொல்லணும் அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணத்தினாலே இவர்கள் ஆச்சரியமாக கிரந்தம் பண்ணுகிறார்கள். 100 பக்கம் உபதேச சாமர்த்தியம் 100 பக்கம் வாத சாமர்த்தியம் எல்லாம் இருக்கு. வாதத்திலே போய் பிற மதத்தவர்களை ஜெயிக்கக்கூடிய சாமர்த்தியம் எல்லாம் இருக்கு. எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்ப்பேசும் நங்காய். அழகான விஷயம் என்ன கேட்டா அவர்கள் இத்தனை கிரந்தங்கள் பண்ணுவது எதுக்காக கேட்டா நம்மை எழுப்புவது. சம்சாரத்திலே அனாதி மாயை ஆசுப்தா என்கிறபடியே சம்சாரத்துல அனாதி காலமா பிராகிருத விஷயத்துல ஈடுபட்டு மோட்ச விஷயத்துல ஈடுபடாது இருக்கிறவன சுப்தஹா அப்படிங்கிறது வேதம். அனாதி மாயையா சுப்தா அனாதி காலமா இந்த மாயினாலே தூங்கிட்டு இருக்கான் அஜ்ஞானத்துல இருக்கான். ஏன் ஞானம் இருக்கே அப்படின்னா இந்த ஞானம் ஒண்ணுக்கு உபயோகப்படாது ஞானம் தூங்குறவனுக்கு என்னவோ அப்படிதான். அதனால பிரகிருதி சம்பந்தத்தினாலே தூங்கி கிடக்கிறவனை எழுப்பி இந்த மோட்ச ஞானத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது. அதுபோல இவர்கள் என்ன பண்றாங்க கேட்டா நம்மளை எல்லாம் எழுப்பணும் அப்படிங்கிறதுக்காக பல கிரந்தங்கள் பண்ணுகிறார். எங்களை முன்னம் எழுப்புவான் முன்னாடியே எழுப்பணும்னு ஆசை அவளுக்கு. அதாவது அந்த காலத்துல இருந்தவர்கள் மாத்திரமல்ல பிற்காலத்திலே வந்தவர்களும் எழுந்துக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தினால தானே அவர்கள் இத்தனை கிரந்தங்களை அருளி செய்திருக்கிறார்கள். அதனால அவளுக்கு என்ன கேட்டா இவாளை எழுப்பணுங்கிறது முதல். அதற்காகவே பல வியாசங்கள் பல கிரந்தங்கள் எல்லாவற்றையும் அருளி செய்தவர்கள், பரம கிருபையினாலே அருளி செய்தவர்கள். நாம் உமக்கு அறிய சொன்னோம் அப்படிங்கிறார் நம்மால், உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றோம், தயவு பண்ணி இதை கேளுங்க. ஒரு அப்பா குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்றேன், நான் கண்ட நல்லது இதுதான் அப்படிங்கிறார். இன்னொரு இடத்துல என்ன கேட்டா, ஞானப்பிரானை எல்லால் இல்லை, நான் கண்ட நல்லதுவே அப்படிங்க. அந்த மாதிரி சுவாமி நம்ம வாழ்க்கிட்டேருந்து ஆரம்பம் ஆச்சாரிய பரம்பரையில இந்த மாதிரி கிரந்தங்கள் மூலமாக, பிற்காலத்தில் உபயோகப்படும்படியான கிரந்தங்கள் மூலமாக சம்பிரதாயத்தை நடத்தி வந்தார்கள்ங்கிறது நம்மாழ்வார்கிட்ட இந்த ஆரம்பம். நம்மாழ்வார் சிஷ்யரான நாதமுனிகள் நியாய தத்துவம் என்கிற கிரந்தத்தையும் யோக ரகசியம் என்கிற கிரந்தத்தையும் அருளினார். ஆனா இந்த ரெண்டு கிரந்தமும் இப்ப கிடைக்கல. நியாய தத்துவத்தில் சில விஷயங்களை சுவாமி தேசிகன் வந்து எடுத்திருக்க, அப்புறம் ஆளவந்தார் அருளினார், ஸ்தோத்திரங்கள் அருளினார். சம்ஸ்கிருதத்தில் பிராட்டிக்கு ஒரு ஸ்தோத்திரம், பெருமாளுக்கு ஒரு ஸ்தோத்திரம். ஸ்ரீ ஸ்ரீசையோ நித்யமோனு யத் கிரந்தான் அனுசந்ததே யதிபதி தம் யாமுனேயம் நுமஹா. இவருடைய கிரந்தங்களை தான் ராமானுஜர் சொல்லிட்டே இருந்தார். இப்படியாக ஆச்சாரிய பரம்பரையோட கூட கிரந்தங்கள் ஸ்தோத்திரங்கள் பார்த்தோம்னா, ஆளவந்தார் முதல்ல பண்ணார், அதுக்கப்புறம் அத ஆளவந்தார் ஸ்தோத்திர ரத்னம் ஒரு ஸ்தோத்திரத்தையும் சதுஸ்லோகி இன்னொரு ஸ்தோத்திரத்தையும் பண்ணார். சுவாமி ராமானுஜர் கத்தியத்ரயம் என்பதாக மூணு ஸ்தோத்திரம் பண்ணார். பின்னாடி கூரத்தாழ்வான் பஞ்சஸ்தவம் அப்படின்னு அஞ்சு ஸ்தவங்களை பண்ணார். ஸ்ரீ பராசர பட்டர் அவர் விராட்டி விஷயத்துல ஸ்ரீ குணரத்ன கோஷமும், பெருமாள் விஷயத்துல ஸ்ரீ ரங்கராஜ ஸ்தவமும், அது தவிர லக்ஷ்மி கல்யாணம் முதலான ஸ்தோத்திர நூல்களையும் அருளி செய்தார். அஷ்டஸ்லோகி, லக்ஷ்மி கல்யாணம் இதெல்லாம். அதனால இந்த ஆச்சாரியர் வழிகளை பின்பற்றி சுவாமி வேதாந்த தேசிகன் பல ஸ்தோத்திரங்கள் அருளி செய்தார். சுவாமி தேசிகனை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த ஸ்தோத்திரங்கள் தான் இன்னைக்கும் கை கொடுத்தது. சின்ன குழந்தைகள்லாம் சொல்லும்படியாகவும், பெரியவர்கள்லாம் அனுசந்தானம் பண்ணும்படியாகவும் ஆச்சரியமா இருக்கு. குழந்தைகளை எல்லாம், சம்சாரத்தில் இருக்க குழந்தைகளை எல்லாம் இதுவரை எழுப்பி இந்த பக்கம் கொண்டு வரத்துக்கு சுவாமி தேசியன் கிரந்தங்கள் உபயோகப்படுறோம். சுவாமி தேசியன் ஞானானந்த வயந்தேவன் சொல்லு ஒதுப்பு வரும் அப்படின்னு சொல்லி ஞானானந்த வயந்தேவத்தை சொல்லி குழந்தைகளை பாஸ் பண்ண வைக்கிறான். நிறைய பயமா இருக்கா, பயப்படாத, பிரதிபடத்தேனி பீஷனா சொல்லு அப்படின்னு எதுக்கெடுத்தாலும் பெருமாளை காண்பிக்க முடியும். மற்றவர்கிட்ட நமக்குன்னு பெருமாள் உத்தர் இருக்க, அவருக்கு அவருடைய பிரசாதத்தை வாங்கிக்கிறதுக்கு ஸ்தோத்திரம் இருக்கு. இப்போ பயமா இருந்தானா அபிதீஸ்தான் தான் சொல்லுங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரியாக குழந்தைகளை கொண்ட பக்கம் இந்த பக்கம் கொண்டு வர முடியுது. அப்படி வாய் பேசும் நங்காய், ஓயாதே வாயினாலே வார்த்தைகளை, நல் வார்த்தைகளை அருளி செய்யக்கூடிய சாமர்த்தியமுடையவர்களே என்பதாக அர்த்தம். சுவாமி தேசியன் பல விதமான கிரந்தங்கள் பண்ணார் பல ஜனங்களுக்காக. எங்களை முன்னம் ஒத்த ரெண்டு பேர் இல்ல, எங்க எல்லாரையும் பல தலப்பட்ட ஜனங்கள் இருக்கிறபடினால யார் யாருக்கு என்னென்ன ருச்சி இருக்குமோ அவரவர்கள் அந்தந்த கிருதியை படிக்கலாம். காவியங்கள், நாடகங்கள், சாஸ்திரங்கள், ஸ்தோத்திரங்கள், வாதங்கள் இப்படின்னு பலவிதமான கிரந்தங்கள், வியாக்கியானங்கள். எங்க எல்லாரையும் எழுப்புறதுக்காக இத்தனை கிரந்தம் அருளிச்சு அவர் பார்த்து எழுந்திரார். நீர் வந்து எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும். எழுந்திரானே தூங்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம் இல்ல, முதலே சொன்னேன். அவர் சரணாகிதி பண்ணவர் நிலையில இருக்க, இது இருக்கட்டும், எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும். நங்காய் எழுந்திராய், நானாதாய் நாவுடையார், நாவுடையார் நாக்கு உடையவர், வாதத்திலே ஜெயிக்கக்கூடியவர், அப்படிப்பட்ட நான் வன்மை படைத்தவர் சிம்ஹாசனம் அப்படிங்கிறார். சுவாமி தேசிகனுடைய நாக்கு நுனியில ஹைக்ரீவன் இருக்கா, ஆச்சாரியனுடைய நாக்கு நுனியில ஹைக்ரீவன் இருக்கார் அப்படின்னு, ஹிருதயத்துல ஹைக்ரீவன் இருக்கார், அவர் தான் நாக்குல வர்றார் அப்படின்னு ஒரு இடத்துல. அத்தியாசீன துரங்க வக்ர விலசத் ஜிஹ்வாக்ர சிம்ஹாசனாது ஆச்சாரியாம் இக தேவதாம் சமதிகாம் அந்யாம் நமன்யாமகே. ஆச்சாரியருடைய வாக்குல ஹைக்ரீவன் இருக்க, இவருடைய நாக்குல ஹைக்ரீவன் இருக்க, அதனால எல்லாரையும் ஜெயிக்கிறார். நான் வன்மை இருக்கக்கூடியான ஸ்ரீரங்கத்துல காஞ்சிபுரத்துல அங்கங்க வாதத்துல எல்லாரையும் ஜெயிச்சு சத்ததோஷ்ணிங்கிறான கிரந்தங்கள்லாம் அருளி இன்ன வரைக்கும் நம்ம சம்பிரதாயத்துக்கு எந்த கேடும் இல்லாமல் காப்பாத்தின பெருமை தேசியத்துக்குதானே. ஸ்ரீபாஷ்யக்காரர் ஸ்ரீபாஷ்யம் பண்ணிட்டு போயிட்டார், ஆனா அதை காப்பாத்திருப்பதும் யாருக்கு? தேசியம். அதான் நாவுடைய, அதனால தான் திருமணி ஆழ்வாருடைய அவதாரம் சிவர். திருவேங்கடமுடையான் பார்த்தார், தானே வந்து அவதாரம் பண்றார், தன் அம்சத்தை சேர்த்துட்டார். ஆனால் தன் அம்சத்தை சேர்த்தா போறாரு, இவருக்கு நாக்குல வன்மை வேணும். அதனால திருவேங்கடமுடையான் என்ன பண்றாருன்னா, கருணை, திருவேங்கடமுடையானே கருணை இருக்கு, கருணை இருந்தா போறாரு, நாக்குல நல்ல வன்மை வேணும். அதனால அப்படி இருக்கவர் யாரும் பார்த்தார், திருவேங்கடமுடையானுடைய திருமணி ஆழ்வார் கருளியோ, அவருக்கு தானே நாக்கு இருக்கு, மணியில நாக்கு இருக்கும் இல்லையோ, அந்த நாக்கு வன்மையினால என்ன ஆச்சு அப்படின்னா, வித்ராசினி விபுத வைரி வரு சீனாம் பத்மாபதே பரிசார விதோப்ரி பரி. அதாவது நான் அந்த திருமணி சப்தத்தை கேட்ட உடனே ஆராதனத்துல துஷ்ட கிரகங்கள்லாம் ஓடி போயிடுமா, நல்ல கிரகங்கள்லாம் சந்தோஷப்படுமாம், பெருமாளுக்கு திருவாராதனம் நடக்கிறது. நமக்கே வாழ்க்கையில துஷ்ட கிரகம் நல்ல கிரகங்கள்லாம் இருக்கு, நம்ம திருவாராதனம் பண்ணும்போது துஷ்ட கிரகங்கள்லாம் ஓடி போயிரு, பயந்து போயிரு, நல்ல கிரகங்கள்ல சந்தோஷப்படும். அந்த மாதிரி அந்த நா வீரு இந்த திருமணிக்கு இருக்கு அப்படின்னா, திருமணி ஆழ்வார் கூட்டு நீர் வந்து பிறந்துடும் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணது திருவேங்கடமுடையான். வாதத்தில் ஜெயிப்பதற்கு நா வீரு உடையவர் தானே வேணும். அப்போ அழகா சொல்ற, வியன் கலைகள் மொய்த்திடு நாவின் முழக்கொடு வாதியர் மூலமர கைத்தவனின் துரைத்தேன் கண்டினேன் என் கடுவினையே. அப்படிங்க நான் இந்த பெருமைதான் பேசினேன். வியன் கலைகள் மொய்த்திடு நா, நிறைய கலைகள்லாம் நடமாடுறதா நாக்கில், அந்த நாவின் முழக்கொடு, அந்த நாவினுடைய ஒரு முழக்கம் உண்டு, அதனால பிற மதங்களை எல்லாம் வேறறித்தவர் என்பதாக அர்த்தம். அதான் நாவுடையாய் அப்படின்னு நாக்கு சாமர்த்தியம் உடையவரே என்பதாக வேதாந்த தேசியனை சொன்னதாக நாம் அழகாக வச்சுக்கலாம். அவர்தானே நாவுடைய திருமணியினுடைய ஒரு அவதாரமாக வந்தவர். அந்த நாக்கனுடைய பலனை நாம் இன்னவரைக்கும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறபடினால, நங்கா அதாவது எங்களை முன் நமிழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நாடாதாய் நாவுடையாய் நாடாதாய். வெட்கமில்லாதவர். ஏன்னா ஒரு நாணம் ஒன்னு வரணும், கிரந்தங்கள்லாம் பண்ணச்ச சில பேர் அந்த கிரந்தங்கள்லாம் தப்புன்னு சொல்லுவா, சில பேர் நீர் என்ன பெருசா சொல்லிட்டே அப்படின்வா. ஆனா இவருக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே கிடையாது, வெட்கமே கிடையாது. அவர் சொல்றார், துணிவினும் கோதன்றிகளினும் பண்ணி முடிச்ச உடனே இதை எல்லாரும் ஏத்துப்பாளான்னா ஏத்துக்க மாட்டான், அவருக்கே தெரியும். சில பேர் இது தப்பு கண்டுபிடிப்பான் ரகசியத்தை விசாரத்த, சில பேர் பிரமாதமா இருக்கு அப்படின்வா, நீ என்ன வேணா சொல்லிக்கோ எனக்கு அதை பத்தியும் கவலை இல்லை. ஐயோ இவெல்லாம் அப்படி சொல்றாளே அப்படின்னா, இகழ்வார்கள் இழந்தா வெட்கம் வரணும், அதுவும் வரல, புகழ்வார்கள் புகழ்ந்தாலும் வெட்கம் வரணும், என்ன புகழ வேண்டாம் அப்படின்னு அந்த வெட்கமும் வரல, அதிக புகழ்ச்சி இருந்தாலும் வெட்கம் வரலாம், எந்த வெட்கமும் வரல, அவர் பாட்டுக்கு இருக்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, இந்த விஷயம் நாம் பண்ணாதானே, நாம் பண்ணலையே. வெள்ளை பரிமுகர் ஹைகிரீவன் பண்ணார், தேசிகராய் விரகால் என்னுடைய ஆச்சாரியன் அப்படிங்கிற ஒரு உபாயத்தை கையில் இருக்கின்ற, அடியேம் உள்ள எழுதியது என்னுடைய மனசுல இந்த ஆச்சாரியன் எண்ணத்தை எழுதி வச்சாரோ அதை ஓலையிலிட்டனும், அதை நான் ஓலையில் இட்டேன் அவ்வளவுதானே. அதனால இது பண்ணது யாருன்னு கேட்டானா, அப்புல்லா, அப்புல்லாவை கொண்டு பண்ண வச்சது யாரு அப்படின்னா ஹேக்ரீவன், வெள்ளை பரிமுடன். அப்ப இதுல தப்பு அப்படின்னு சொன்னா, யாராவது தப்புன்னு சொன்னா அப்ப அது என்ன பாதிக்காது, அவளை பாதிக்கும். யாராவது நல்லா இருக்குன்னு சொன்னா அந்த பெருமை எனக்கு கிடையாது, அவளுக்கு தான். அப்ப இதனால எனக்கு எதுவுமே கிடையாது. நீ சொன்னதுனால எனக்கு பயம் கிடையாது, வெச்சம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, மானம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சுவாமி தேசிகன் எல்லா கிரந்தங்கள் பண்ணும்போதுமே இந்த ஒரு எண்ணத்துல இருந்து இருக்காருன்னு தெரியும். தயாசதகம் பண்ணும்போது வீணா விசேஷம் வெங்கட சைலநாதகான்னு சொல்றாரு. இன்னொரு இடத்துல பண்ணும்போது நான் இப்படி பண்ணல, ஆச்சாரிய கருணை தான் எழுதிட்டு அப்படிங்கிற, நான் எழுதல, ஆச்சாரிய கருணை எழுத வச்சுது அப்படிங்கிற. தத் வக்தா வாஜி வக்திரஹா அப்படிங்கிற ஒரு இடத்துல இது சொன்னது முக்க வாஜி வக்திரஹா அப்படின்னா ஹைகிரீவன் அர்த்தம். இந்த கிரந்தங்கள்லாம் பார்த்தும்போது ஏதோ ஒரு கிரந்தம் வந்து உட்காந்து பண்ணணும், ஜனங்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு சுவாமி தேசிகன் சங்கல்பிச்சு பண்ணது இல்லை. எல்லாம் பெருமாளே இவரை தூண்டி விட்டு தூண்டி விட்டு பண்ணது. அப்படிதான பாதுகாசாசனம் வந்து பாதுகாசாசனம் ஆச்சரியமா ஒரு ராத்திரியில பண்ணாருன்னா இவர் பண்ணணும்னு ஆசை இல்லை இவருக்கு. ஆனா பெருமாளே ஒரு ராஜ்யத்தை வச்சு பண்ண வச்சாருன்னு அதை தேசிகனே சொல்ற. அதனால இவருக்கு எதை பத்தியும் கவலை இல்லை அப்படிங்க. அப்படின்னால இவரை இழந்தாலும் கவலை இல்லை, இவரை புகழ்ந்தாலும் கவலை இல்லை, எந்ததுமே இவர் வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கோபப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஒன்றும் கிடையாது. ஆனால் இவர் பண்ணிட்டு இருக்கார் பகவத் சங்கல்பத்தனம். அதான் எங்களையும் உன்ன விழுப்புவான் வாய் வேஷம் அங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரமேந்தும் தடக்கை என் பங்கைய கண்ணானை பாட. நாங்கெல்லாம் சங்கு சக்கரம் ஏந்தி இருக்கக்கூடிய பெரிய திருக்கைகளை உடைய எம்பெருமானை பாடுறோம், பங்கைய கண்ணனை பாடுறோம். அது மாத்திரம் இல்லை, ஆச்சாரியனை பாடுறோம், ஆச்சாரனுடைய தனியினை சொல்றோம். ஆச்சாரியன் எப்படிப்பட்டவனா, சங்குடைய சக்கரம் ஏந்தும் தட கைய சமாசயனத்தினாலே சங்க சக்கரம் கையில தரிச்சுருக்கார். அவருக்கு சமாசயனம் ஆயிடுச்சுங்கிறதுனால மாத்திரம் இல்ல, நமக்கு சமாசயனம் வரணுங்கிறதுக்காக கையில சங்க சக்கரம் தரிச்சுருக்க. அவர் கையில வச்சிருந்தானே நமக்கு சமாசயனம் பண்ற. பல சிஷ்யர்களுக்கு சமாசயனம் பண்ணி அவர்களை நல்வழிக்கு கொண்டு போகணும் என்பதற்காக எப்பொழுதுமே தன் கைகளிலே சங்கு சக்கரத்தை வைத்துக் கொண்டிருப்பவர். நிறைய சிஷியர்கள் வந்தா நிறைய பேர் இருக்கணும். இது சுவாமி தேசியனுடைய பெருமையில இது ஒண்ணு. ஏன்னு கேட்டா சங்கு சக்கரம் தரிக்கணும்னு சமாசயனத்துல சொன்னதே ஒரு ஆச்சரியமான விஷயம்னு சொல்லி அதை பத்தி ஒரு புஸ்தகம் எழுதியதே சுவாமி தேசியன் தான். சச்சரித்திர ரக்ஷா அப்படிங்கிற கிரந்தத்துல சுதர்சன பாஞ்சஜன்ய தாரணாதிகாரா அப்படின்னு ஒரு பாகம், அதுல இந்த சங்கு சக்கர தரிக்கிறத பத்தி வேதத்துல என்ன சொல்லியிருக்கு, ஸ்மிருதிகள்ல என்ன சொல்லியிருக்கு, மகர்ஷிகள்லாம் என்ன சொல்லியிருக்கா, எல்லாவற்றையும் போட்டு அலசி ஆராய்ஞ்சு இது எத்தனை சாஸ்திரியமானது வைதிகமானதுன்னு ஸ்தாபிச்சிருக்க. யாரும் இந்த காரியத்தை பண்ணல, தேசியன் பண்ணிருக்காரு. இதாட்டா நான் ரொம்ப வைதிகமானவன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன்னா வேதத்துல சொல்லலையே, நான் எதுக்கு பண்ணணும்வான். அதனால தேசிகன் வந்து எல்லா கிரந்தங்களையும் பார்த்து ஆர்வங்கள் எல்லாம் பார்த்து என்ன மந்திரம், அந்த மந்திரத்துக்கு என்ன அர்த்தம், எல்லாத்தையும் சாதிக்க. சரணம் பவித்ரம் விததம் புராணம் ஏன பூதஸ்தரை திதுஷ்கிருதானி அப்படின்னு நம்ம சொல்றோம். மந்திரம் ரொம்ப பிரசித்தமான மந்திரம் இது, எத்தனை பாக்கல செய்வோம். இது இந்த சுதர்சனத்தை தான் சொல்றதுங்கிற. நான் பவித்திரம்னா பவித்திரமே தெக்னிஹி அக்னி நிர்வாகனேமிஹி அப்படிங்கிற அப்படின்னு சொல்லிருக்கான். ஆனா சுதர்சனத்தை பற்றி சொல்லக்கூடிய மந்திரம் அப்படிங்கிற இந்த மாதிரி பல வேத மந்திரங்கள் அதெல்லாம் எடுத்து காமிச்சு, புராண வசனங்கள் எல்லாம் எடுத்து காமிச்சு, இதெல்லாம் பரம வைதிகமான ஒரு தர்மம். இது ஏதோ வைஷ்ணவா மாத்திரம் தான் பண்ணா மற்றவெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது மொத்த பேருக்கும் வைதிகமான தர்மம். அதெல்லாம் நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இதை வைஷ்ணவா பண்ணா வைதிக தர்மம் இல்ல, வேதத்தில் சொன்னா எல்லாருக்கும் வரணும். ஆனா வேதத்துல சொல்லல இது நினைச்சிருக்க, ஆனா அப்படி இல்ல, வேதத்துல சொல்லியிருக்கு, மகர்ஷிகள் சொல்லியிருக்கா அப்படின்னு அதை ஸ்தாபிச்சவர் சுவாமி தேசிகன் தான் விஸ்தாரமா எழுதியிருக்க. அதனால சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கைய பங்கைய கண்ணா தாமரை பூ போன்ற கண்கள்னாலே கடாட்சம் பண்ணக்கூடியவர் யாரு, ஆச்சாரியர். ஆச்சாரிய கடாட்சம்னா தனி தான். எப்படி ஆனால் நடாதூரம்மாளுடைய கடாட்சம் தேசிகனுக்கு கிடைச்சதோ, ஆளவந்தாருடைய கடாட்சம் ராமானுஜருக்கு கிடைச்சதோ, அந்த மாதிரி ஆச்சாரியம் சாச்சாரனுடைய கடாட்சம் கிடைச்சா போருமே. இங்கேயும் தேசியத்தை நினைக்கணும். ஏன்னா ஆச்சாரிய கடாட்சத்தை பத்தி ஸ்லோகம் பண்ணவர் இவர்தான். குரு பரம்பரா சாரஹா, ஆச்சாரியனை குறிச்சு குரு பரம்பரா சாரன்னு கிரந்தம் இல்லை. ஆச்சாரியனை குறிச்சு சம்பிரதாய பரிசுத்தி அப்படிங்கிற கிரந்தம் பண்ணார். ஆச்சாரியருடைய பரம்பரையை அழகா ஒரு தமிழ் பாட்டிலே, என்னுடைய பெண் தலித்தவரை சரணம் புக்கு யான் அடைவேன் அவர் குருக்கள் நிறைவணங்கி, பின்னருளால் பெரும்பூதூர் வந்தவள்ளல் பெரிய நம்பி ஆள வந்தார் மணக்கால் நம்பி, நன்னரே அவர் குறைத்த உய்ய கொண்டார் நாதமுனி சடகோபன் சேனைநாதன் இன்னமுத திருமகள் என்று இவரை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேன். இத்தனை ஆச்சாரியம் சேர்த்து தமிழில் ஒரு பாட்டில் அடைக்கின பெருமை தேசியம் நம்ம அனுசந்தானம் பண்றது எத்தனை சௌரியமா இருக்கு. அந்த ஆச்சாரியனுடைய கடாட்சம் இருக்கேன், அதை பத்தி ஒரு ஸ்லோகம் சாதித்தார். ஏகைவ குரோர் திருஷ்டியா துவாபியாம் வாபி லபேதையது நதத் பிசுபிகி அஷ்டாபிகி சகசிரேனாபி கச்சி. ஒரு குருவனுடைய ஒரு திருஷ்டி, ஒரு கடாட்சம், தாமரை கடாட்சம், அது பட்டதுன்னா போதும். அதுல கிடைக்கிற பலன் ரொம்ப ரொம்ப அபூர்வமானது. அது எட்டு கண்கள்னாலே பார்த்தாலும் கிடைக்காது, வேற யாராவது இல்ல மூணு கண்ணாலே பார்த்தா கிடையாது, ஆயிரம் கண்ணாலே பார்த்தாலும் கிடையாது. மூணு கண்ணாலே சிவன் கடாட்சம் பண்ணாலும், எட்டு கண்ணாலே பிரம்மா கடாட்சம் பண்ணாலும், ஆயிரம் கண்ணாலே இந்திரன் கடாட்சம் பண்ணாலும் கிடைக்காத பெருமை எல்லாம் இவர் ஒரு கடாட்சத்தினாலே ஆச்சாரியன் பண்ணார்னா கிடைக்கும் அப்படின்னு இந்த கடாட்ச பெருமை அருள்ச்சுகிறார். இதுக்கும் நிறைய விசேஷமா அர்த்தங்கள் தான் இருக்கு. அதனால ஆச்சாரியன் பங்கைய கண்ணா விசேஷ கடாட்சம் பண்ணக்கூடியவர். அந்த பங்கைய கண்ணனுடைய கடாட்சத்தினாலே அந்த ஜீவனுக்கு சத்துவகுணம் வந்து அவன் ஞானம் பெற்று அவன் மோட்சவனிக்கும் அவன் போயிடுவான். அந்த மாதிரியான கடாட்சம் பண்ணக்கூடியவர் அந்த ஆச்சாரியின் பெருமை தேசிகன் சொல்ற. நீர் சொன்ன ஆச்சாரியனுடைய பெருமையை நாங்க பாடிந்துருக்கோம். சங்கோட சக்கரம் எந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணாலே பாடிந்துருக்கோம். உங்கள் புழக்கடை தோட்டத்துவாவியில் செங்கல் நீர் வாய்ந்திருந்து ஆம்பல் வாய் கும்பினகா. அழகான விஷயம், புறக்கடையில ஒரு தோட்டம் ஒண்ணு இருக்கு, அது இவர்கள் உலாவுகிற இடம், ஆனந்தமாக இருக்கக்கூடிய இடம். அந்த மாதிரி அது எதுவும் கேட்டா அதுதான் திருமந்திரம். திருமந்திரத்திலானே ஆச்சாரியர்கள் ஆனந்தமா ரமிச்சின்றதா எப்பொழுது முடி காலார இப்படி தோட்டத்துல சந்தோஷமா இருக்க மாதிரி இவா காலார போயிட்டு வந்த எங்கேயும் கேட்டா திருமந்திரத்தை, அதாவது மனசு, இவருடைய மனசும் ஆத்மாவும் ரமிச்சு சந்தோஷமா இருக்கக்கூடிய இடம் திருமந்திரம். அந்த திருமந்திரத்துல எப்ப எது பூக்கணுமோ அப்ப பூக்கும், எது மலருமோ எது மூடணுமோ அது மூடு. தோட்டம் மாதிரி சூரியோதய காலத்துல செங்கல் நீர் தாமரை பூச்சிருக்கு, ஆம்பல் வாய் மூடி இருக்கு அப்படின்னு ஆண்டாள் சொன்னார். அதே மாதிரி திருமந்திரத்துல என்ன அப்படின்னு கேட்டான்னா பாரதந்திரியம் அப்படிங்கிறது பூத்திருக்கு, சுவாதந்திரியம் அப்படிங்கிறது மூடி இருக்கு. நான் சுதந்திரன், எனக்குன்னு சரீரம் இருக்கு, இந்த சரீரத்தை நான் ஆண்டுன்னு இருக்கேன். இந்த சரீரம் நான் சொல்றது எல்லாம் கேட்கறது, உட்காரணும் உட்காரும் நில்லுனா நிற்கும், நடக்கணும் நடக்கும், படுத்துக்கோனா படுத்துக்கும், இந்த சரீரத்தை வச்சு நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு ஒரு சுதந்திர புத்தி தான் எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சௌரியம், நமக்கு நம்ம சரீரம் கேட்கறது. ஆனால் நீ எம்பெருமானுக்கு தாசன் அப்படிங்கறத எடுத்து சொல்லி நீ சுவாதந்திரியம் கிடையாது உனக்கு, பாரதந்திரியம். நான் அப்படின்னு சொல்லச்ச நான் யாரு அப்படின்னு கேட்டான்னா சரீரத்தை காமிச்சு இந்த சரீரத்தினுடைய சுவாமி நான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், அப்படி சொல்லக்கூடாது. அங்கிருந்து எதம்பெருமானை காமிச்சு எம்பெருமானுடைய தாசன் நான் அப்படின்னு அங்கிருந்து வராது. ஏன்னு கேட்டா இந்த சரீரமும் அவன் கொடுத்ததுதான், நமக்கு கொடுத்ததுதான், இது நாம உரிமை கொண்டாட முடியாது, நம்ம கர்மாதீனமா வந்திருக்கு. அதனால திருமந்திரம் என்ன சொல்றது அப்படின்னு கேட்டானா, எம்பெருமானுக்கே நான் சேஷன் அப்படிங்கிறத முதல்ல பிரணவத்துல சொல்றது, எனக்கு நான் ஒண்ணும் கிடையாதுங்கிறத ரெண்டாவதுல சொல்றது, எம்பெருமானுக்கே கைங்கரியம் பண்ணக்கூடியவன் அப்படிங்கறத மூணாவது பதத்துல சொல்றது நாராயணாயன். சொல்றபடினாலே பாரதந்திரியம், எம்பெருமானுக்கே ஆட்பட்டு இருப்போம், சொரூபத்தினாலும் உபாயத்தினாலும் பலத்தினாலும் மூணு நாளையும் எம்பெருமானுக்கே ஆட்பட்டு இருக்கக்கூடியவன் அப்படிங்கிற விஷயத்தை திருமணம் காமிச்சு கொடுக்கற. அதனால இந்த பாரதந்திரியம் அப்படிங்கிற பூ மலர்றதா. இதுக்கு முன்னாடி சுதந்திரனாக நான் என் சரீரம் எல்லாத்துக்கும் நான் தான் ஆண்டுன் இருக்கேன், என்னுடைய போகி வஸ்துக்களையெல்லாம் நான் ஆண்டுன்னு இருக்கேன் அப்படின்னு சுவாதந்திரியம் இருந்தது, அது மூடிடுச்சு. திருமந்திரத்தை படிச்சுங்க நாமஹா அப்படின்னு இருக்கு, எனக்குன்னு எதுவும் கிடையாது அப்படின்னு அர்த்தம். அதனால உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியொலி செங்கல் நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் கும்பின. உங்கள் புழக்கடை, உங்க திருமந்திரம், நீர் தானே வியாக்கியானம் பண்ற திருமந்திரத்துக்கு, திருமந்திர சுருக்கு அப்படின்னு பிரபந்தம் வேற, சாரசாரம் ரகசிய பிரசாரம் முதலான இடத்தெல்லாம் வேற நிறைய சகிச்சிருக்கு. நீங்கள் விகாரம் பண்ணக்கூடிய இடம், உங்களுக்கு ஆனந்தமான இடம், அதுல செங்கல் நீர் வாயிலிருந்து ஆம்பல் வாய் கும்பிடு இல்ல சில பேர் மாத்தி சொல்லுவோம். அதாவது எப்படின்னு கேட்டா, போய் பாரதந்திரியம் வந்துட்டு சொன்னோம், பாரதந்திரியம் போய் சுவாதந்திரியம் வந்துட்டோம் கூட சொல்றது எப்படின்னு கேட்டா, பாரதந்திரம்னா கர்ம பாரதந்திரியம், கர்மத்துக்கு அதீனமா இருந்ததுங்கிறது போய் சுதந்திரமாக கர்மாதீனம் இல்லாக எம்பெருமானுக்கு அதீனமா இருக்கான். அதான் ஸ்வராட்பவதி அப்படின்னு வேதம் சொல்லுது. இவன் சுதந்திரனாக இருக்கான், சுதந்திரனா இத்தனை நாளா கர்மத்துக்கு வசப்பட்டு தானே நம்ம இருக்கோம், நம்மளால அது மீறி செய்ய முடியாது. என்னதான் சரீரம் எனக்கு அதீனம்னா கூட, இந்த சரீரத்தை சரீரம் எனக்கு, இந்த சரீரம் எனக்கு வந்து கர்மாதீனம் தானே, இல்லாட்டா இதை காட்டு நல்ல சரீரம் எடுத்துக்கலாமே, அது முடியல. என்னால கர்மத்துக்கு வசப்பட்ட இருந்தனா கர்மத்தை விட்டுட்டு இருக்கோம் அப்படின்னும் போது, கர்மத்துக்கு வசம் இல்லைங்கும் போது சுவாதந்திரியம் அப்படின்னு வேதம் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவோம். செங்கல் பொறிக்கூரை வெண்பல் தவர்த்தவர் தங்கள் திருக்கோயில் செங்கிடுவான் போதண்டா. திருக்கோயில போய் கைங்கரியம் பண்ற ஆஜ்யா அனுஜா கைங்கரியம் எல்லாம் விசேஷம் சுவாமி ஜீசிங் கல்ச்சர். கோயில் கைங்கரியத்துல என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டா, ரெண்டு வேணும், ஒரு சிவப்பு ஒரு வெளுப்பு. செங்கல் பொடிக்கூரை, சிவப்பு வஸ்திரம், வஸ்திரம் வெளியில, வெண் பல் தவர் தவர் பல்லில வெண்மை, அதாவது வெண்மைங்கிறது சத்வகுணம். செங்கல் சிவப்புங்கிறது ராகம், ராகம்னு சம்ஸ்கிருத்தது, ராகம்னா சிவப்புன்னு ஒரு அர்த்தம், ஆசைன்னு ஒரு அர்த்தம். இந்த இடத்துல ஆசைங்கிற அர்த்தத்தை எடுத்துவோம். ஆசைன்னு எடுத்துன்னா ஆசை இருக்கு, சத்வகுணம் இருக்கு, சத்வகுணத்தோடு சேர்ந்த ஆசை இருக்கு. அதான் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவர்த்தம். சத்துவகுணம் நிறையா இருக்கிறபடினால ஞானம் வந்திருக்கு. அந்த ஞானத்தினுடைய பெயராக கண்ணனுக்கே ஆம் அது காமம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஆசைங்கிறது கண்ணனுக்கே இருக்கு அப்படிங்கிறது தெரியும். பகவத் விஷயத்துல நல்ல ஆசை, கைங்கரியம் பண்ணணும் சொல்லிட்டு அப்படி ஒரு கொள்ள ஆசை, ஆசைன்னா விட்டுட்டு இருக்கோ அதான. ஆனா பகவான் கிட்ட அப்படி ஒரு ஆசை, விட முடியாத ஒரு ஆசை, கைங்கரியத்துல அப்படி ஒரு ஆசை அது இருக்கு. அது அது ஏனால வந்து கேட்டா சத்துவகுணத்தான், மற்ற ஆசை மாதிரி இல்லை. மற்ற ஆசைங்கிறது சத்துவகுணம் மாதிரி வராது, ஆனா இது சத்துவகுணத்தினாலே வந்து. அதனால செங்கல் பொடிக்கும் வெண்பல் தவ சன்னியாசி எல்லாம் பார்த்தா வஸ்திரம் சிவப்பா இருக்கும், ஆனா பல்லு வெளுப்பா இருக்கும். கிரகஸ்தாலுக்கு எப்படின்னு கேட்டா, வஸ்திரம் வெளுப்பா இருக்கணும், பல்லு சிவப்பா இருக்கலாம். கிரகஸ்தனுக்கு வஸ்திரம் வெளுப்பா தான் இருக்கும், பல்லியும் சிவப்பா இருக்கணும். வெத்தலையெல்லாம் போட்டுக்கிற அப்படின்னால பல்லு சிவப்பா இருக்கலாம். சன்னியாசி வெத்தலையெல்லாம் போட்டுக்கூடாது, போக்கிய வஸ்து எதுவும் கிடையாது, அதனால பல்லு வெள்ளையா இருக்கும் ஆனா வஸ்திரம் சிவப்பா இருக்கும். அது அதே அது காமிக்கிறதாம் இந்த விஷயத்த. அந்த மாதிரியாக செங்கல் பொறி கூரை வெண்பல் தவர்த்தவர் தங்கள் திருக்கோயில் செங்கிடுவான் போதந்தா. அவன் வந்து தங்கள் திருக்கோயில்ல இந்த இடத்துல ராமானுஜர் சொல்றதா சொல்லுவான், அவர் தான் செங்கல் பொறி கூரை வெண்பல் தவர்த்தவர். பகவான் கிட்டேயே அதிக ஆசை வச்சவன், அவர் திருக்கோயிலுக்கு போனார், அந்தந்த திருக்கோயில பல கைங்கரியங்கள்லாம் பண்ணார். அந்த கைங்கரியம் வந்து சங்கிடுவான் போதந்தா, திருக்கோயில் திறக்கிறதுக்காக எல்லாரும் போயாச்சு, பகவத் ராமானுஜரை எழுதியாச்சு, நீர் ராமானுஜருடைய அகர அவதாரம் ஆச்சு. வேதாந்த தேசிகன் ராமானுஜரே என்ன பண்ணாரு கேட்டா, சிவந்த வஸ்திரம் உடுத்தி வந்த ராமானுஜர் வெளுத்த வஸ்திரம் உடுத்தி அடுத்த அவதாரம் பண்ணார். அது காம்பிக்கிறதுக்காக, சன்னியாச தர்மம் இருந்தாதான் மோட்சம் நினைச்சிடக்கூடாது. ஆளுநர் சன்னியாசியா இருந்த, ராமானுஜர் சன்னியாசியா இருந்த, அதனால அது விசேஷம் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. விசேஷங்கிறது ஒரு ஒரு அர்த்தத்துல மோட்சத்தை குறித்து பார்க்கும்போது எதுவானாலும், எனக்கு பிரம்மச்சாரியா இருந்தாலும் சரி, கிரகஸ்தனா இருந்தாலும் சரி, சன்னியாசியா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் மோட்சம். அதனால அவரே திருப்பி வெளுத்த வருஷத்துல திருப்பி வந்து அவதாரம் பண்ணிருக்க. அதனால செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவர் தங்கள் கோயில் செங்கிடுவான் போதந்தான். அவர் தங்கள் கோயிலுக்கு போயிருக்கார், இங்க தங்கள் திருக்கோயில் அப்படின்னு சொன்னபடினா நூத்தர சொல்றாங்க அப்படின்னா ராமானுஜர் சொல்றதா வச்சுக்கலாம் சொல்லலாம். எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்ப்பேசும் நங்கா எழுந்திராயின்னு தேசியங்களை சொல்றதா வச்சுக்கலாம். உங்கள் பொருட்களை நேர தேசியனை பார்த்து சொல்றாருன்னு வச்சுக்கலாம். பொதுவாக எல்லா ஆச்சாரியர்களுமே இந்த குணங்களோடு கூட இருக்கக்கூடிய ஆச்சாரியர்களை பொதுவாக சொல்றது அப்படின்னு சொல்றவாங்க. இது ஒரு சின்ன ஒரு விஷயம், உங்கள் எங்கள் தங்கள் இருக்கொல்லியோ, அது தேசியன் அழகா ஒரு விஷயம் சொல்ற, பாகவதர்கள் மூணு பேர் இருக்கா, பாகவதர் இல்ல மனுஷர்கள் மூணு விதம் இருக்கா. அதுல முதல் விதத்துக்காரர்கள்லாம் எப்படின்னு கேட்டா அனுகூலர்கள், இரண்டாவது வந்து பிரதிகூலர்கள், மூணாவது வந்து அனுபயர்கள், ரெண்டும் இல்லாதவர்கள். அனுகூலர் தான் பாகவதர்கள். அங்க பாகவதர்களை பார்த்தா நம்ம ரொம்ப சந்தோஷப்படும். பிரதிகூலர்கள் அப்படின்னா பகவத் துவேஷிகள், அவளை பார்த்தா நமக்கு சந்தோஷம் கிடையாது, அவளை விட்டு விளங்கணும். அனுபயர்கள் அப்படின்னா ரெண்டும் இல்லாத ரெண்டும் கெட்டானா இருக்கிறவர்கள், அனுகூலம் இல்ல பிரதிகூலம் இல்ல, அவெல்லாம் உதாசீனக்கு தவிர்த்தவங்க, அவெல்லாம் உதாசீனம் விட்டு போயிடலாம். பிரதிகூலர்கள் பார்த்தா நம்ம வாதத்துக்கு போகணும், ஆனா இவர்களெல்லாம் உதாசீனம் பண்ணலாம். அதான் அழகா சொல்ற அனுகூலர்களாவர் ஸ்ரீவிஷ்ணவர், அவர்களை பார்க்கும்போது தென்றலை பார்த்தா போலே, சந்தனத்தை நாம் பூசிக்கொண்டா போலே, தென்றல் பட்டா போலே சந்தோஷம் படும். பிரதிகூலர்கள் அப்படின்னா பகவத் துவேஷிகள், இவரை பார்த்தா அக்னியை பார்த்தா போல பயப்படும். அனுபயர்கள்னா இது ரெண்டும் இல்லாம இருக்கக்கூடியவர்கள், அவர்களை பார்த்தான்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டா, இது புல்லு பார்த்தா மாதிரி, மண்ணு பார்த்தா மாதிரி, புல்லு மண்ணை நம்ம என்ன பண்ண போறோம், அது மட்டும் நம்ம மட்டும் பூச போறோம். அந்த மாதிரி இவர்களை உதாசீனம் பண்ணி வேற பத்தி லட்சியம் பண்ணாம போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு விதத்துல பார்த்தா உங்கள்னும் தங்கள்னும் எங்கள்னு சொல்ல, எங்கள்னா தங்களை சேர்த்துக்கிறார், தங்கள்னு அவா தங்க போயிட்டுப்பா அப்படின்னா ஏதோ உதாசீனமாக இருக்க மாதிரி தெரியுது. வித்தியாகம் மூணு விதம், பாகவதர்கள் பற்றி அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பழகிக்கணும் அப்படின்னு சொன்ன. இங்க வியாக்கியானம் பண்ணிச்சு தங்கள் திருக்கோயில் சிங்குதான் போகுதான்னு சொல்லிச்சு, தேவதாந்தர பரர்கள் போனார்கள் ஒரு வியாக்கியானம் இருக்கு. ஆனா அந்த ரீதியில பார்த்தோம்னா பகவத் தேசிகள் அவ்வாட்டுக்கு அவகாரியத்தை அவ பார்த்துட்டு இருக்கா. உங்கள் அப்படிங்கிறது இந்த உதாசீனமா இருக்கிறதால, தங்கள் அப்படிங்கிறது தேசிகளை, எங்கள் அப்படிங்கிறது பாகவதர்களை அப்படின்னு சொல்ற வழக்கம் தேசிய இந்த அழகா காட்டின முடியினாலே. இதை நாம் அதுக்கு ஏத்த மாதிரி பாகவதர்களே இப்ப இல்லட்ட மனுஷர்களும் இப்படி மூணா பிரிச்சு அப்படின்னால அதுக்கு ஏத்த மாதிரி அந்த வியாக்கியானத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம வியாக்கியம் பண்ணிக்கணும். அப்போ மொத்தமா சொல்றதா இருந்தானா ஆச்சாரியன் சொல்றது அப்படின்னு நாம இந்த மாதிரி முதல்ல சொன்ன மாதிரி வியாக்கியானம் பண்ணலாம். இப்படி ரொம்ப ஆச்சரியமான பாட்டுல ஆச்சாரியனுடைய வைபவம் குறிப்பாக்கான தேசியனுடைய வைபவம் அழகாக தெரிவிக்கிறதே பாசம். அழுவார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம்.